So the beliefs that you know, na I am a loser nu sonna unne sila perku takkan click aach ama na kuda adha solindirukuren, I am not good enough abindra or belief unakulla takkan click a irukum ama na kuda avan badminton agarappo avanukku enna bayam varudhu, I am not good enough, right? Nee physics tharagrappo enna bayam varudhu, I am not good enough. மூணு ஃப்ரெண்ட்ஸ் வெளில போறப்போ அவங்க உங்ககிட்ட மாத்திரம் நாங்க சினிமாவுக்கு போறோன்றத சொல்லாம அவங்க நடுவுல பேசினு இருக்கிறப்போ உன் மைண்ட் என்ன சொல்லுது, நம்மள மதிக்க மாட்டேன்றாங்க, ஐ எம் நாட் குட் எனஃப், ஐ எம் அ லூசர், ஐ எம் நாட் வர்த்தி, ரைட்? இந்த கதைங்கள்லாம் உன் மைண்ட் கட்டிச்சனா அப்புறம் நீ பாக்குற உலகம் அது மட்டும்தான் உன் கண்ணுக்கே தெரியும். தட் இஸ் வை யூ ஷுட் டேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் மைண்ட். இப்போ உங்களுக்கு கண்ட்ரோல் கிடையாது. ரிமெம்பர், யுவர் பிலீஃப் கேன் மேக் யூ ஆர் தே கேன் பிரேக் யூ. உன்னை அழிச்சிரும் இல்லை உன்னை உருவாக்கும். எனி குவஸ்டன் சோ ஃபார்? அழிச்சிரும் இல்லை உன்னை உருவாக்கும். ஸோ உன்னை பற்றி நீ என்ன, உன் லைஃப்பை பற்றி நீ என்ன நினைக்கிற, உன் லைஃப்ல இருக்கிற மக்களை பத்தி நீ என்ன நினைக்கிற, நீ திறமையானவனா திறமை கிடையாதா, உன்னை நீயே லேசின்னு நீ சொல்லிக்கிறியா, ஏன்னா நீ சொன்னியானா அப்படிதான் இருப்ப, இல்ல என்னால என் லேசினஸ் உடைக்க முடியும், அது ஒரு நாள்ல முடியாத இருக்கலாம், ஆனா அதை உடைக்கிறதுக்கு என்னெல்லாம் நான் பண்ண முடியுமோ அதை கத்துக்கிற குணம் எனக்கு இருக்குன்னு நினைக்க போறியா, இல்ல நான் வேஸ்ட் நினைக்க போறியா? You just have to think rightly along with me and I want it to be powerfully going inside you. நீ உன்ன அழகுன்னு நினைக்க போறியா இல்ல அசிங்கம்னு நினைக்க போறியா? நீ என்ன லுக்ன்றது மேட்டரே கிடையாது, நான் சொல்றதை கேட்டுக்கோ, லுக்ன்றது மேட்டரே கிடையாது. நீ எவ்வளவு அசிங்கமா இருக்கணும்னு நினைச்சா கூட உன் மைண்டுக்குள்ள உன் மேல ஆசை இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் பாக்குறவன்லாம் உன்னை பார்த்து அட்ராக்ட் ஆவான். நீ ரதியா இருந்தா கூட, இஃப் யூ ஹேட் யுவர் செல்ஃப் அப்படின்னு ஏன்னா பார்க்குறவனுக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்காம போகும். ஏன்னா உனக்கே உன்னை பிடிக்காதப்போ வேற யாருக்கு உன்னை பிடிக்கும்? இட் டசன்ட் மேட்டர் ஹவ் யூ லுக், பட் வாட் யூ திங்க் அபவுட் ஹவ் யூ லுக் மேட்டர்ஸ்.